எங்கிருந்தோம் அழைக்கும் என் கீதம், என் உயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உன்னை எங்கிடுதே மனமே, சேர்ந்திடவே உன்னை எங்கிடுதே மனமே. எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம், என் உயிரில் கலந்தே அது பாடும். வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும், வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும், தென்றலும் இங்கே வந்து நின்று இன்பத்தின் கீதம் தந்தாலும், நீ இன்று ஏது வசந்தம் இங்கே, நீ இன்று ஏது ஜீவன் இங்கே, சேர்ந்திடவே உனையேயோ. எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம், என் உயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உன்னையே. தேங்கிடுதே மனமே. காதலில் உருகும் பாடல் ஒன்று கேட்கிறதாவும் காதினிலே, காதலில் உருகும் பாடல் ஒன்று கேட்கிறதாவும் காதினிலே, காதலின் உயிரை தேடி வந்து கலந்திடவாயன் ஜீவனிலே, உயிரினை தேடும் உயிரிங்கே, ஜீவனை தேடும் ஜீவனிங்கே, சேர்ந்திடவே உனையேயோ. எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம், என் உயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உன்னையே. எங்கிடுதே மனமே, எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம், எங்கிருந்தோ